கங்கைப்படலம். ராமன் முதலியவர்கள் வனத்திற்குள் பிரவேசித்து உள்ளுக்குள்ளாக பயணித்து கங்கைக்கரையை போய் அடைந்ததையும் அங்கே நடந்த நிகழ்வுகளையும் சொல்லக்கூடிய படலம் என்பதனால் இதற்கு கங்கை படலம் என்று பெயரிட்டிருக்கிறார் கம்பர். சூரிய உதயம் ஆகிவிட்டது. அதற்குள்ளாக உள்ளுக்குள் போய்விடுகிறான், வனத்திற்குள் வெகு தூரம் போய்விடுகிறான் ராமன். இங்கு விழித்து பார்க்கக்கூடிய மக்கள் ராமனை காணாமல் ஆற்றோனா துயரத்திற்கு உள்ளாகிறார்கள். ராமன் எங்கு போனான், எங்கு போனான் என்று சுற்றுமுற்றும் தேடுகிறார்கள். அவனை அவர்களால் காண முடியவில்லை. அவர்களுடைய பார்வைக்கு அப்பால் அவர்கள் ஓடி வந்து தேடினாலும் அகப்படாத தொலைவு தூரத்திற்கு ராமன் உள்ளுக்குள்ளாக போய்விடுகிறான். மக்கள் காலையில் எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்து அவனை காணாமல் அல்லற்பட்டு மனம் துடிக்கின்றனர். அப்போது அவர்களில் சிலர் ராமன் எங்கு போனான் என்பதை அறிய வேண்டும் என்றால் அவனுடைய தேர் சுவட்டை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம், தேர் எங்கு சென்றிருக்கிறதோ அதை பின்பற்றி நாம் சென்றால் ராமனை போய் அடைந்து விடலாம், எனவே தேர் சுவட்டை பாருங்கள் பாருங்கள் என்று சொல்ல எல்லோரும் தேர் சுவடு எந்த பக்கம் சென்றிருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அங்கு தேர் திரும்பி அயோத்திக்கு சென்ற சுவடு அவர்களுடைய பார்வைக்கு புலப்படுகிறது. அதை பார்த்தவுடன் அனைவருக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கிறது. ஆ, நம் தலைவன் நம் ராமன் அயோத்தி மீண்டு விட்டான் போல் தெரிகிறது. தேர் அயோத்திக்கு திரும்பிய தடத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு நல்ல செய்திதான். நாமும் அயோத்திக்கு மீள்வோம். அங்கு நம் ராமனை நாம் தரிசிக்கலாம். நாம் திரும்புவோம், அயோத்தி திரும்புவோம். அயோத்திக்குத்தான் நாயகன் ராமன் போயிருக்கிறான் என்று கருதி எல்லோரும் அயோத்திக்கு மீண்டு வந்து விடுகிறார்கள். அயோத்திக்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது அங்கு ராமன் வரவில்லை, சுமந்திரன் மட்டும்தான் மீண்டு வந்திருக்கிறான் என்ற செய்தி தெரிகிறது. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய இடிபோல் அவர்களது இதயத்தில் இறங்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி இறந்து போனான் என்ற செய்தியையும் அவர்கள் செவிகளில் வந்து சேர்கிறது. ஏற்கனவே ராமன் காட்டிற்கு போய்விட்டான், அவனோடு தொடர்ந்து போக முடியவில்லை, போகாமல் நகரத்திற்கு திரும்பி வந்து விட்டோமே என்ற ஒரு சோகம் அவருடைய இதயத்தை கசக்கி பிழிந்து கொண்டிருக்க இங்கு வந்து பார்த்த பிறகு தயரதனும் பாண்டு விட்டான் என்ற ஒரு துக்கச் செய்தியும் அவர்களை வந்து தாக்குகிறது. ஆக அந்த மக்களினுடைய நிலைமை சொல்லொணாததாக இருந்தது என்று கம்பர் பாடுகிறார். இங்கு இப்படி நிகழ்வு நடந்து கொண்டிருக்க தயரதனுடைய உடலை வசிஷ்டர் தைல காப்பில் இட்டு வைக்க, இந்த செய்திகள்லாம் இப்படி இங்கு நடந்து கொண்டிருக்க அங்கு என்ன நடந்தது என்பதை கம்பர் சொல்ல தொடங்குகிறார். வனத்திற்குள் பிரவேசித்த ராமன் எங்கு போய் அடைந்தார், அவ்விடத்தில் என்ன நடந்தது என்பதை சொல்ல தொடங்குகிறார். ராமன் அந்த வனத்திற்கு ஊடாக நடந்து போகும்போது அந்த காட்சியை வர்ணிக்கிறார். இதே மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நல்லா டாலா அவ ஜன்யா. அவ டான்ஸ் கிளாஸ் பரதநாட்டியம் கிளாஸ் எல்லா கேர்ள்ஸும் நல்லா ராமனுடைய அந்த மேலான அந்த அழகை கம்பர் வர்ணித்து காட்டுகிறார் இந்த பாடலில். இது ஒரு குறிப்பிடத்தகுந்த பாடல். கம்பராமாயணத்தில் மிக பல பாடல்கள் மிகவும் உச்சபட்சமாக குறித்து காட்டக்கூடிய பாடல்கள் தான். அதில் மிக அதிகமாக மேடைகளில் மேற்கோளாக காட்டப்படக்கூடிய பாடல்கள் என்று சில பாடல்கள் நாம் வழக்கத்தில் பார்க்கிறோம். அதில் ஒரு பாடல் இந்த பாடல். இது ஒரு சந்த பாடல். ராமன், இலக்குவன், சீதை மூவரும் நடந்து போகிறார்கள். அந்த காட்சியை வர்ணிக்கிறார் கம்பர். அதை வர்ணிக்கும் போது கம்பர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள், வார்த்தை சேர்க்கைகள், அது நம்மை மயக்குவது மாத்திரமல்ல, இந்த பாடலினுடைய சந்தமும் தனித்துவமாக குறிப்பிடத்தகுந்த ஒரு சந்தமாக இருக்கிறது. இந்த பாட்டின் சந்த அழகும் நம்மை சிந்தை கவர்ந்து மயக்குகிறது. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். தன்னாதன தன்னாதன தன்னாதன தனனா என்ற சந்த அமைப்பில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். அவன் போகிறான். அவனுடைய மேனி அழகு அவ்வளவு திவ்ய சொரூபமாக காட்சியளிக்கிறது. அவனுடைய மேனியில் இருந்தும் ஒளி வெளிப்படுகிறது. ஒளி ரூபமானவனாக அவன் இருக்கிறான். அவ்வளவு பொலிவு கொண்டவனாக இருக்கிறான். அவனுடைய அந்த தேகப் பொலிவின் முன்பு அந்த காலை சூரியனுடைய பொலிவு மங்கி போய்விடுகிறது என்று கம்பர் சொல்கிறார். பொதுவாக ஒரு ஒளிக்கு முன்பு இன்னொரு பெரிய ஒளி வரும்போது அந்த ஒளி மங்கி போய்விடும். ஒரு அறையில் சின்ன அகல் விளக்கு வைத்திருக்கிறோம். அது ஒரு ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. அந்த அகல் விளக்கு முன்பாக வேறொரு பேரொளியை கொண்டு வரும்போது, ஒரு தீப்பந்தத்தையோ பெரும் தீச்சுடரையோ கொண்டு வரும்போது, அந்த அகல் விளக்கினுடைய ஒளி அங்கு வெளிப்பட தெரியாமல் இந்த பெரும் தீபச்சுடரின் ஒளிதான் மிகுதியாக தெரியும். அதை போல சூரியனுடைய ஒளியே, காலை சூரியனுடைய ஒளியே ஜொலி ஜொலிக்கின்ற ஒரு அழகான ஒளிதான். ஆனால் அந்த ஒளியே ராமனுடைய தேகப் தன்மேனியின் விரிசோதியின் மறைய, விரிசோதியின் மறைய என்று வர வேண்டும். அங்கு சோதியன் என்று இருக்கிறது, அது அச்சுப்பொறி, அதை திருத்திக் கொள்ளுங்கள். விரிசோதியின் மறைய வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய, அந்த ஒளி பொலிவில் வெய்யோன் ஒளி மறைந்து போய்விட. வெய்யோன் என்றால் சூரியன், வெம்மையை தருபவன் வெய்யோன். சூரியனுக்கு அது காரணப்பெயர். தூய தமிழ் சொல் அது வெய்யோன் என்று. சூரியனுக்கு பல சொற்கள் இருப்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். சூரியனை குறிக்கக்கூடிய ஒன்று இந்த வெய்யோன் என்பது. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய, சூரியனுடைய ஒளி பொலிவானது தன்னுடைய மேனியின் ஒளி பொலிவின் முன்பு மறைந்து போய்விட, தகதகக்கும். காலை சூரியனுடைய அந்த ஒளி தகதகப்பை நாம் பார்த்திருப்போம். அந்த தகதகப்பு கூட ராமனுடைய மேனி பொலிவின் முன்பு மங்கி விடுகிறது, மறைந்து விடுகிறது. அந்த அளவிற்கு ராமனுடைய தேக காந்தி இருக்கிறது. அந்த விதமாக தன்னுடைய தேகத்திலிருந்து அழகின் ஒளி வெளிப்பட்டு தோன்ற ராமன் நடந்து போகிறான். யாருடன் எல்லாம் போகிறான்? தன் தாரத்துடனும் தம்பியுடனும் போகிறான். அந்த செய்தியை அடுத்து சொல்கிறார் கம்பர், தன் தம்பியுடனும் தாரத்துடனும் ராமன் போனான் என்ற செய்தியை சொல்கிறார். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், தம்பியோடும் மனைவியோடும் போனான் என்று சொன்னால் அது சாதாரணமாக சொல்வது, அது ஒரு செய்தி வாக்கியம் அவ்வளவுதான். ஆனால் அந்த தம்பியையும் தாரத்தையும் தன் வார்த்தைகளால் குறிப்பிடும் போது ஒரு செய்தி தான் அது, தம்பியுடனும் போகிறான் தாரத்துடனும் போகிறான் நடந்து போகிறான் என்ற செய்தி தான். அதை எந்த வார்த்தைகளால் நாம் சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை அந்த செய்திக்கு அழகு கொடுத்து விடும். அந்த செய்தியையே கவிதையாக மாற்றிவிடும். செய்தியே கம்பனுடைய வார்த்தைகளால் கவிதையாக மாறுகிறது. தாரத்தை பற்றி கூறும்போது பொய்யோ எனும் இடையாள் என்று குறிப்பிடுகிறார். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், சீதையினுடைய இடை இருக்கிறதோ இல்லையோ என்று ஐயப்படத்தக்க இடை, இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய தன்மையில் உள்ள இடை, பார்வைக்கு புலப்படாத விதத்தில் அவ்வளவு உண்மையாக அமைந்த இடை. எனவே அந்த இடையை சொல்லும் போது பொய்யோ எனும் இடை என்று கம்பர் குறிப்பிடுகிறார். அது இல்லையோ என்று எல்லோரும் ஐயப்படக்கூடிய அளவிற்கு அவளுடைய இடை மெல்லிடையாக இருக்கிறது. எனவேதான் பொய்யோ எனும் இடையாள் என்று அந்த சீதையை கம்பர் குறித்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட சீதையோடும் இளையானோடும் ஐயா நீங்க பேசுறது தன் அடிக்கடி இளைய சகோதரனுடனும் அவனுடைய மேனியிலிருந்து அவ்வளவு திவ்ய தேஜஸ் வெளிப்படுகிறது. அந்த தேஜஸின் முன்பு சூரிய ஒளியே மங்கி போய்விடுகிறது. அவ்வாறு அவன் நடக்கிறான், அவன் உடனாக அவனுடைய தம்பியும் தாரமும் நடந்து. ஐயா பிரகாஷ் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது ஜெயராம். ஐயாவோட இணைப்பு அடிக்கடி அடிக்கடி அவர் பேசுற சில வார்த்தைகள் போகிறார்கள். இதுதான் இந்த முதல் கிரி சோதியின் மறைய பொய்யோ என்று அந்த செய்தி ஐயாவுக்கு நம்ம சொல்லிவிட்டு பேசுறது கேட்கல இருக்கிறார் கம்பர். அவனுடைய ஐயா அந்த ஐயா தோற்றம் கேக்குதா? கேட்கவில்லையா நான் பேசுவது? ஐயா நான் எடுத்துக்கிறேன் அட்மின், உங்களுக்கு நீங்க பேசுறதுல அடிக்கடி துண்டிப்பு வருதுயா? ஓ அப்படியா, அப்போ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆ சரி சரி. நீங்க என்ன ஹோஸ்டா பண்ணிடுறீங்களா? ஆ நான் பண்ணணுமா? எப்படி இல்ல பண்ணணும் நான் சொல்லுங்க. பண்றேன் நான் பண்றேன். ஏன்னா நீங்க பேசுறதுல ஒரு சில வார்த்தைகள் தான் வருது, சில வார்த்தைகள் அப்படியே பாதியில இதாயிடுது. அடிபட்டு போயிடுது. ஆ அப்போ இதுல இணைய இணைப்பு சரியில்லை போடுறது. அதான் என்ன என்ன ஆட்மினா மாத்திடுங்க ஐயா. ஆ சரி சரி. அதான் எப்படி மாற்றணும்? நானே எடுத்துக்கிறேன், ஒரே செகண்ட் நானே எடுத்துக்கிறேன். இப்ப பாக்கல, இப்ப உங்களுக்கு சரியா வருதான்னு பாருங்க. ஆ இப்போ சரி. ஆ சரியா? இப்ப பேசுங்க. இப்போ கேட்கிறதா நான் பேசுவது சரியாக? இப்ப கேக்குது கேக்குது ஆ சரியாக கேட்கிறதா? வியோன் ஒளி இது பேசியது எதுவுமே கேட்காமல் போய்விட்டதா? இல்லையா? நீங்க பேசுறது சில சில வார்த்தைகள் வந்து ஆ அப்படி கேட்கிறது. ஓர் இரண்டு வார்த்தைகள் வந்து விட்டு கொஞ்சம் தள்ளி ஆ வருது. சரி சரி சரி. இம்முறை முயற்சி செய்து பார்க்கலாம்யா. ஆ நீங்க ஐ திங்க் நீங்க இளையானோடு போனான் அதுல அதுல நின்று அதுல தான் நிறுத்தினீங்க. தன்னுடைய மேனி பொலிவில் சூரியனுடைய அந்த ஒளி பொலிவே குன்றி போய்விட ராமன் தம்பியுடனும் தாரத்துடனும் போனான் என்ற செய்தியை கம்பர் முதல் இரண்டடியில் சொல்லுகிறார். அதை அவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையால் ஒடும் இளையான் ஒடும் போனான். இவ்வாறு அந்த காட்சியை சொல்லிவிட்டு அதன் பிறகு ராமனுடைய அந்த அழகு எப்படி இருந்தது என்பதை சொல்ல முயல்கிறார் கம்பர். சொல்ல முயல்கிறார் என்று சொல்கிறேன். காரணம், சொல்ல முயன்று தாம் தோற்றுவிட்டதையும் கம்பர் இந்த இடத்தில் சொல்லி முடித்து விடுகிறார். என்னால் முடியவில்லை ராமனுடைய அழகை சொல்லி முடிப்பதற்கு. அவனுடைய அழகுக்கு இணையான ஓமானத்தை கூற என்னால் முடியவில்லை என்று தம் தோல்வியை கம்பர் ஒப்புக்கொள்ளக்கூடிய இடமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். கம்பரோ ராமனுடைய அந்த மேனி அழகுக்கு ஓமானங்களை அடுக்கி பார்க்கிறார். அவனுடைய அந்த நிறம், அந்த நிறப்பொலிவு, அதை பார்க்கும்போது அதற்கு எதை ஓமானமாக கூறலாம் என்று சிந்திக்கிறான். அவன் கரு நிறம் வாய்ந்தவனாக இருக்கிறான். கரு நிறத்திலும் பொலிவான நிறம் அது, பொலிவான கருநிறம். அதற்கு ஓமானங்கள் என்னவெல்லாம் சொல்லலாம் என்று சிந்திக்கிறார். அஞ்சன மையை சொல்லலாமா என்று சிந்திக்கிறார். எனவே மையோ இவனுடைய இந்த தேக நிறப்பொலிவானது அஞ்சன மையின் நிறமோ என்று முதலில் சொல்லுகிறார். மையோ அஞ்சனத்திற்கு, அந்த அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த மைக்கு கருநிறம் உண்டு, ஆனால் அதில் ஒளி பொலிவு இருக்காது, அது கருநிறமாக இருக்கும், ஒளி பொலிவு அதற்கு இருக்காது. எனவே அந்த ஓமையால் கம்பரால் திருப்தி கொள்ள முடியவில்லை. எனவே அடுத்து மரகதமோ என்று சொல்கிறார். மரகத ரத்தினத்திற்கு பொலிவு உண்டு, அதிலிருந்து ஒளி வெளிப்படும். எனவே மரகதத்தை ஓமை சொல்லலாம் என்று கருதி அடுத்து மரகதமோ என்று வியந்து சொல்லுகிறார். மரகதமோ இவனுடைய தேகதம் என்று சொல்வதாம். மரகதத்திலிருந்து அந்த ஒளி வெளிப்படும். எனவே இவனுடைய உடலில் இந்த தேகத்திலிருந்தும் ஒளி பொலிவு வெளிப்படுகிறது. எனவே மரகதமோ என்று வியக்கிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார் மறிகடலோ என்கிறார். கடல் வண்ணம், கடலோடு ஒப்பிடுகிறார் ராமனுடைய நிறத்தை. மை என்பது கருநிறம், மரகதம் என்பது பச்சை நிறம், கடல் என்பது நீல நிறம். பொதுவாக இலக்கியங்களில் பச்சை, நீலம், கருமை இந்த மூன்றும் வேறுபாடுஇன்றி குறிக்கப்படும். அது இலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு பொதுவான மரபு. எனவே கண்ணனுடைய நிறத்தை, ராமனுடைய நிறத்தை குறிக்கும் இடங்களில் எல்லாம் இந்த மூன்று நிறங்களும் மாறி மாறி பயன்பாட்டில் இருக்கும். பச்சைமா மலைபோல் மேனி என்று ஒரு இடத்தில் பாடுவார்கள். இன்னொரு இடத்தில் நீல நிற கண்ணா வாடா என்று பாடுவார்கள். இன்னொரு இடத்தில் கருமை நிறை கண்ணா என்று பாடுவார்கள். இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி அந்த நிறத்தை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பச்சை, நீலம், கருமை இந்த மூன்று வண்ணங்களும் ஒத்த நிலைப்பாட்டில் இலக்கியங்களில் பயின்று வருவதை நாம் பார்க்கிறோம். காக்கை நிறத்தை குறிக்கும் போது கூட சில இடங்களில் கருநிறை காக்கை என்றும் சில இடங்களில் நீல நிற காக்கை என்று கூட குறித்திருப்பார்கள். ஆனால் காக்கையை குறிப்பதற்கு பச்சை என்பதை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். அது ஆனால் நீல நிற காக்கை என்று சில இடங்களில் வந்திருக்கிறது. பச்சை நிறத்தை சொல்ல மாட்டார். ஆனால் திருமாலினுடைய நிறத்தை குறிப்பதற்கு, கண்ணன் ராமன் இவர்களுடைய நிறத்தை குறிப்பதற்கு இந்த மூன்று வண்ணங்களும் பொதுவாக பயன்பாட்டில் இருக்கின்றன. உண்மையில் அவனுடைய நிறம் பச்சை என்று கருதி பார்த்தால் பச்சை போலவே தெரியும், கருப்பு என்று கருதி பார்த்தால் கருப்பாகவே தெரியும், நீல நிறம் என்று பார்த்தால் நீலமாகவே தெரியும். அது பச்சை, நீலம், கருமை மூன்றும் கலந்த ஒரு விதமான நிறம். அதை நாம் எந்த விதமான பார்வையில் பார்க்கிறோமோ அந்த விதமாக, அந்த நிறமாக அது தெரியும் என்பதால் தான் இந்த மூன்று நிறத்தையும் கலந்து குறிப்பிடுகிறார்கள் என்று கூட நாம் இதை கருதலாம். இங்கு மூன்றையும் கலந்தே சொல்லுகிறார். மை என்பது கருநிறம், மரகதம் என்பது பச்சை நிறம், அடுத்து மரிகடல் என்று சொல்லும்போது கடல் நீல நிறம். மையோ மரகதமோ மரிகடலோ, மரிகடல் என்றால் அலைகள் மறிந்து விழக்கூடிய கடல், மடங்குதல், மரிதல் என்றால் மடங்குதல் என்று அர்த்தம், அலைகள் மடங்கக்கூடிய கடல். கடல் என்பதற்கு பொதுவாக அடை சேர்த்து சொல்லுவது வழக்கம், அலைகடல், திரைகடல், விரிகடல் என்றெல்லாம் வினைத்தொகையாக அலை அந்த கடலை குறிப்பிடுவது வழக்கம். அந்த வழக்கப்படி இங்கு மரிகடல் என்று வருகிறது, அதுவும் ஒரு வினைத்தொகை சொற்றொடர் தான். மரிகடல் மடங்குகின்ற கடல், அலைகள் எழுந்து எழுந்து மடங்கி மீண்டும் அந்த கடலுக்குள்ளேயே விழுந்து விடுகின்றன. எனவே மரிகடல் என்பது அலைகள் எழுந்து மடங்குகின்ற கடல், மரிதல் என்றால் மடங்குதல் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. மரிகடல் அலைகள் எழும்பக்கூடிய கடலோ என்று சொல்லுகிறார். அவனுடைய அந்த அந்த கம்பீரமான உடலுக்கு அந்த கம்பீரமான கடலை ஓமானம் சொல்லுகிறார். மையும் மரகதமும் அவ்வளவு கம்பீரமான தோற்றம் உடையவை அல்ல. மையில் கருமை நிறம் மாத்திரம் இருக்கிறது, ஒளி பொலிவு கிடையாது மைக்கு. மரகதத்திற்கு ராமனுடைய நிறத்தை ஓமானம் பண்ண சொல்லக்கூடிய அந்த பச்சை நிறமும் இருக்கிறது, கூடுதலாக ஒளிப்பொலிவும் இருக்கிறது. ராமனுடைய ஒளிப்பொலிவையும் ஓமானமாக்கிவிடலாம் மரகதத்தின் மூலம். எனவே மரகதம் ராமனுடைய ஒளிக்கு பொருத்தமாக வருகிறது, நிறத்துக்கும் பொருந்துகிறது, ஒளிக்கும் பொருந்துகிறது. ஆனால் அவனுடைய அந்த கம்பீர தோற்றத்திற்கு மரகதத்தை நாம் ஓமானமாக்க முடியாது. அது ரத்தினம் என்பது மிக சிறிய அளவில் இருக்கக்கூடியது. எனவே அவனுடைய கம்பீர தோற்றத்தையும் ஓமானமாக உள்ளடக்கி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு கடல் பொருந்தி வரக்கூடியது. கடல் பறந்து விரிந்த கம்பீர தோற்றத்துடன் இருக்கிறது. எனவே கடலை அடுத்து ஓமானமாக்குகிறார். மரிகடலோ கடல் ஒளி, கடலில் அந்த காலை நிறத்தில் ஒளிப்பொலிவும் இருக்கும், சூரிய ஒளியை அது பிரதிபலிக்கும். நீல நிறத்தில் ராமனுடைய நிறத்தையும் அது காட்டுகிறது, சூரிய ஒளியை பிரதிபலித்து ராமனுடைய ஒளியையும் அது காட்டுகிறது, பறந்து விரிந்து காணப்பட்டு ராமனுடைய அந்த கம்பீரத்தன்மையையும் காட்டுகிறது. இவ்வாறு கடலை அடுத்து ஓமானமாக அடுக்குகிறார். அதுவும் அவருக்கு திருப்தியாக இல்லை கம்பருக்கு. அடுத்து அவர் மழை முகிலோ என்று சொல்லுகிறார். முகில் எல்லோருக்கும் உபகாரம் செய்யக்கூடியது, முகில் பொழியக்கூடிய அந்த மழையால் தான் ஜீவராசிகள் அனைத்தும் இந்த உலகில் நிலைத்து வாழ்கின்ற, முகிலினுடைய கருணையால் தான் உலக இயக்கமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ராமனுடைய அந்த கருணைத்தன்மையையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அடுத்து மழை மேகத்தை ராமனுக்கு ஓமானமாக்குகிறார். மழை முகிலோ என்று கேட்கிறார். ஒவ்வொரு ஓமானமும் ஒரு விதத்தில் பொருந்துகிறது, இன்னொரு விதத்தில் பொருந்தாமல் போய்விடுகிறது. எனவே வரிசையாக ஓமானங்களை அடுக்கிக்கொண்டே வருகிறார். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, மழைக்காலத்து மேகமோ, மழைக்காலத்து மேகம் எவ்வாறு கருநிறமாக காணப்படுமோ அந்த நிறத்தில் ராமன் இருக்கிறான். மேகம் எப்படி எல்லோருக்கும் கருணை சுரந்து மழையை பொழிந்து எல்லோரையும் காக்கிறதோ அதை போல இந்த ராமனும் செயல்படுகிறான். எனவே ராமனுடைய நிறத்திற்கு மாத்திரமல்ல, அவனுடைய கருணைக்கும் மேகம் ஓமானமாகி விடுகிறது. எனவே அந்த மேகத்தையும் சொல்லி வரிசைப்படுத்தி ஓமானமாக காட்டுகிறார். ஆனால் இவ்வளவும் சொன்ன பிறகும் கம்பருக்கு நிறைவு ஏற்படவில்லை, மன திருப்தி உண்டாகவில்லை. இவ்வளவு ஓமானங்களை அடுக்கினாலும் இந்த ஓமானங்கள் எல்லாம் ராமனுடைய வடிவழகுக்கு பூரணமாக பொருந்தக்கூடியவை அல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி அளவிற்கு இவை ஓமானமாக கூடியவையே தவிர முழுமையான ஓமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்ட கம்பர் கடைசியில் கைவிரித்து விடுகிறார். என்னால் இனிமேல் ஓமானம் சொல்ல முடியாது ஐயோ என்று தம்முடைய இயலாமையையும் ராமனுடைய வடிவழகின் அதிசயத்தையும் ஒரு சேர பொருத்தி அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார், ஐயோ என்ற வார்த்தையை. அதில் கம்பருடைய இயலாமை வெளிப்படுகிறது. என்னால் ஓமை கூற முடியவில்லையே என்ற அவருடைய இயலாமை அந்த சொல்லில் தொனிக்கிறது. அது மாத்திரமல்ல, ராமனுடைய அந்த வடிவழகின் அதிசயத்தன்மையையும் அந்த சொல்லில் அவர் கம்பர் குறித்து விடுகிறார், ஐயோ என்ற சொல்லி. ஐயோ என்ற சொல் இப்போது நாம் பொதுவாக இரக்க குறிப்பை வெளிப்படுத்துவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் அதிசய குறிப்பை வெளிப்படுத்துவதற்கும் ஐயோ என்ற சொல்லையும் ஐயோ என்ற அதே சொல்லை பயன்படுத்துகிறோம். ஒரு இறங்கத்தக்க ஒரு நிகழ்வை கண்ணெதிரே பார்க்கும்போது ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று மனம் வருந்தி சொல்லுகிறோம். அங்கு ஐயோ என்பது இரக்க குறிப்பை இரக்க குறிப்பை குறிப்பதாக வருகிறது. அதே நேரம் அதற்கு மாறாக அதிசய துணியுடனும் அதே ஐயோ என்பதை நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு அழகான காட்சியை காணும் போதும், அதிசயத்தக்க ஒரு காட்சியை பார்க்கும் போதும் ஐயோ என்ன ஒரு அழகு, என்ன ஒரு சிறப்பு, என்ன ஒரு மேன்மை, ஐயோ சொல்லி முடியாது என்று அந்த அதிசய துணியுடனும் ஐயோ என்பதை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த துணியில் அதிசய குறிப்பை வெளிப்படுத்துகின்ற துணியில் இங்கு கம்பர் ஐயோ என்பதை பயன்படுத்தி இருக்கிறார். ஐயோ என்ன சொல்ல இந்த ராமனுடைய அழகை, மை என்று சொல்லவா, மரகதம் என்று சொல்லவா, மறிகடல் என்று சொல்லவா, மழை முகில் என்று சொல்லவா, என்ன சொல்ல, ஐயோ இவன் வடிவு என்ன சொல்ல முடியும், இவன் வடிவு மையோ மரகதமோ கடலோ முகிலோ, ஐயோ இவன் வடிவை என்ன சொல்ல என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஓர் அழியா அழகுடையான், மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இவனுடைய அழகு அழியாத அழகு, அழியாத அழகுடையவனாக இவன் இருக்கிறான் என்று சொல்லி முடிக்கிறான். ஏன் இந்த இடத்தில் ராமன் அழியாத அழகுடையவனாக இருக்கிறான் என்று கம்பர் சொல்லுகிறார் என்றால், பொதுவாக அழகு என்பது நிரந்தரமற்றது, மாறிக்கொண்டே இருப்பது. நாம் அழகுடையவர்களாக பலரை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறோம். ஆனால் அவர்கள் எப்போதும் அழகுடையவர்களாக இருப்பார்களா என்றால் இருக்க மாட்டார்கள். காலையில் அலங்காரங்கள் எல்லாம் செய்து அழகாக காணப்படக்கூடியவர்கள் மாலையில் பல்வேறு பணிகள் செய்து சோர்ந்து போன தருணத்தில் அழகு குன்றியவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம். அல்லது மகிழ்ச்சியான தருணங்களில் முகப்பொலிவோடு அழகாக காணப்படக்கூடியவர்கள் துயரம் வந்து வாய்க்கின்ற நேரத்தில் அழகற்றவர்களாக காட்சி தருவார்கள். அவருடைய முகம் சோர்ந்து போய்விடும், அந்த முகப்பொலிவு மங்கி போய்விடும். அகத்தில் இருக்கக்கூடிய அந்த சோகம் அவர்களுடைய முகத்திலும் பிரதிபலிக்கும். அதற்கு முன்பு அவர்களை நாம் அழகுடையவர்களாக பார்த்திருப்போம். இந்த சோகமான தருணத்தில் அந்த முகமே அழகற்ற முகமாக மாறி விகாரமாக காட்சி அளிக்கக்கூடியவர்களாகவும் நாம் பலரை பார்த்திருக்கிறோம். தனக்கு ஒரு நன்மை வந்து சேர்ந்த போது மிக பொலிவுடையவர்களாக சிலருடைய முகம் காணப்படும். ஆனால் தனக்கு ஒரு நஷ்டமோ ஒரு தோல்வியோ வந்து நேர்கின்ற தருணத்தில் அவர்களுடைய முகம் தொங்கி போய்விடும். அந்த முகத்தை காண சகிக்க முடியாத அளவிற்கு அவருடைய முக தோற்றம் மாறி போய்விடும். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு ராமனுடைய முகப்பொலிவு, அவன் அங்கு குமரனாக அரச அலங்காரத்துடன் அரண்மனையில் இருந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே இப்போதும் இருக்கிறது. எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு, தன் செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு வனத்திற்கு வந்த இந்த நேரத்திலும், கல்லும் முள்ளும் நிறைந்த இந்த பாதையில் நடந்து போகின்ற இந்த தருணத்திலும் அவனுடைய பொலிவு குன்றாமல் இருக்கிறது. எனவேதான் அழியா அழகுடையான் என்று கம்பரை குறிக்கிறார். எல்லாவற்றையும் பறிகொடுத்த அந்த நேரத்திலும் அவனுடைய பொலிவு மாறவில்லை. அலங்காரங்கள் இல்லை அவன் உடலில், ராஜ அலங்காரம் அற்றவனாக அவன் இருக்கிறான். இப்போது துறவாடை தரித்திருக்கிறான். இந்த நேரத்திலும் அவனுடைய பொலிவு குன்றி போகவில்லை. சாதாரண மானுடர்களுக்கு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அழகுகள் மாறுவது போல, அழகுகள் தேய்ந்து போவது போல, ராமனுடைய அழகு அவ்வாறு மாற்றம் உறவில்லை. அது நித்திய அழகாக, நிரந்தர அழகாக இருக்கிறது. எனவேதான் அழியா அழகுடையான் என்ற சொற்றொடரில் ராமனை குறித்து காட்டுகிறார் கம்பர். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையால் ஒடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ஐயோ இவன் வடிவென்பது மையோ மரகதமோ மறிகடலோ என்று இணையும். இவன் வடிவென்பது மையோ மரகதமோ என்று ஓமானங்களை வரிசையாக அடுக்கிவிட்டு கடைசியில் ஐயோ என்னால் சொல்லி முடிக்கவில்லையே, இவன் சொல்ல முடியவில்லையே, சொல்லி முடிக்க முடியவில்லையே, ஓர் அழியா அழகுடையான், இவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவன் அழியாத ஒப்பற்ற அழகுடையவன், ஓர் அழியா அழகுடையவன் என்று சொல்லி பாடலை நிறைவு செய்கிறான். தன்னுடைய இயலாமையை சொல்லி முடித்து விடுகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் உங்களுக்கு ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த வரிகள் பார்க்கும் பொழுது கம்பர் வந்து ஒரு, அதாவது தூரத்திலிருந்து ராமர் லக்ஷ்மணர் அந்த சூரிய ஒளி மங்கும்படி தூரத்தில் பார்க்க ஒரு திரைப்படம், அவர்கள் நடந்து காட்டுக்குள் செல்கிறார்கள், சூரியன் மறைந்து விடுகின்றது அவர்களுடைய தோற்றத்தில், அது போன்று காட்சி படுத்துகிறார். ஆமாம், அப்படியே தான், அதே தான். அவன் நடக்கும்போது அவனுடைய உடலில் இருந்து வரக்கூடிய பொலிவில் சூரியனுடைய ஒளிப்பொலிவே குன்றி போய்விடுகிறது. அதை சொல்லுகிறான். ஏதோ திரைப்பட பாடல் மாதிரியே இருக்கே, அந்த மையோ மையோ மர கதமோ மறிக்கடலோ அப்படின்றத கேட்கும்போது. திரைப்பட பாடலில் வந்திருக்கலாம், இதே சந்தத்தை யாராவது பயன்படுத்தியிருக்கலாம். இதே சந்தம் பல இடங்களில் வந்திருக்கிறது. கம்பருக்கு முன்பே இந்த சந்த அமைப்பில் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இலக்கியங்களில் சீவக சிந்தாமணியில் இந்த சந்தத்தில் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. தேவாரத்தில் ஞான சம்பந்தர் இருந்த சந்தத்தை பயன்படுத்தியிருக்கிறார். உதாரணமாக திருவண்ணாமலை பதிகத்தில் இந்த சந்தம் ஞான சம்பந்தரால் கையாளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அநேகமாக கேட்ட பாடலாகத்தான் அது இருக்கும். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே என்ற அந்த ஒரு பாடலில் அந்த சந்தம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பதிகம் முழுக்கவே இதே சந்தத்தில் தான் அமைந்திருக்கிறது. அண்ணாமலை பதிகத்தில் இதே சந்தம் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதே போலவே சுந்தரர் தேவாரத்தில் முதல் பாடலாகவே இந்த சந்தம் தான் வருகிறது. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. அங்கு சுந்தரரும் தம்முடைய முதல் பதிகத்திலேயே இந்த சந்தத்தை கையாண்டிருப்பதை காண முடிகிறது. இது ஒரு பிரபலமான சந்தமாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. பிற்கால கவிஞராகிய பாரதிதாசன் கூட இந்த சந்தத்தை கையாண்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். பலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, பலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே, புகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்ற பாரதிதாசனுடைய பாடலில் இந்த சந்தம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக இந்த சந்தம் பல இடங்களில் இலக்கியங்களில் பயின்று வந்திருக்கிறது. நன்றி ஐயா. ஐயா, இன்னொரு கேள்வி ஐயா. ஆ நீங்க சென்ற பாடல்ல தற்குறிப்பு ஏற்றணிய பத்தி சொன்னீங்கல்ல ஐயா, ஆமாம், இதுலயும் இந்த வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய அத தற்குறிப்பு ஏற்றணியா எடுத்துக்கலாமா? இது தற்குறிப்பேற்ற அணி இல்லை. இது இதை வேண்டுமென்றால் உயர்வு நவீர்ச்சி என்று சொல்லலாம். சூரியனுடைய ஒளிதான் எல்லா ஒளியையும் விட மேம்பட்டது. அந்த சூரியனுடைய ஒளியே மறைந்து போகும் அளவிற்கு ராமனுடைய தேக ஒளி இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு உயர்வு நவீர்ச்சி என்று சொல்லலாம். சூரிய ஒளி அவ்வளவு சுலபத்தில் மறையாது. நாம் எவ்வளவுதான் அதிக வெளிச்சத்தை உருவாக்கினாலும், இரவில் நாம் எவ்வளவோ உச்சபட்சமான வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம் இந்த நவீன விஞ்ஞான கருவிகளின் மூலம், ஆனாலும் பகலில் சூரியன் தரக்கூடிய ஒளி அளவிற்கு அந்த ஒளி ஈடாக முடியாது. சூரியனுடைய ஒளி அவ்வளவு மிகுதியான ஒளி என்பதை நாம் அறிவோம். அதில் அதையே ராமனுடைய ஒளி மிஞ்சிவிட்டது, அந்த சூரியனுடைய ஒளியையே மங்கச் செய்துவிட்டது என்று சொல்வதை ஒரு உயர்வு நவீர்ச்சியாக நான் சொல்லலாமே தவிர, இங்க தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்வதற்கு இடமில்லை. தற்குறிப்பேற்ற அணி என்பது இயற்கையாக ஒரு சம்பவம் நடக்கும், அது அதன் மீது தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்வது. உதாரணமாக சென்ற பாடலில் சூரியன் இயல்பாக உதிக்கிறான், அந்த உதிக்கின்ற அந்த நிகழ்வின் மீது அவன் இந்த அயோத்தியை காப்பதற்காக கருதி வந்தான் என்று தம்முடைய குறிப்பை ஏற்றுகிறார். சூரியன் அதற்காக வரவில்லை. சூரியன் எப்போதும் இயற்கையாக உதிப்பது போல, தன்னுடைய நித்திய கடமையை செய்வது போல அன்றைக்கும் செய்கிறான், அன்றைக்கும் உதித்து வருகிறான். அவ்வளவுதான் அவன் வேலை, இயல்பாக அது நடக்கிறது. அதன் மீது தம்முடைய குறிப்பை கம்பர் ஏற்றுகிறார். அது தற்குறிப்பேற்ற அணி. அங்கு மிதிலையில் மதிலில் இயல்பாக கொடியில் ஆடி அசைந்து கொண்டு இருக்கின்றன. ராமன் முதலியவர்கள் அந்த மிதிலைக்குள் போகும்போது அந்த மிதிலாபுரி தன் கைகளை அசைத்து அந்த ராமனையும் மற்றவர்களையும் கூப்பிடுவது போல இருந்தது என்று கம்பர் பாடுகிறார். அது சும்மா தானாக ஆடிக்கொண்டு இருக்கிறது. அந்த சாதாரணமாக நடக்கக்கூடிய, இயல்பாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வின் மீது கம்பர் அங்கு தன் குறிப்பை ஏற்றுகிறார். அவ்வாறு குறிப்பை ஏற்றி வருவதுதான் தற்குறிப்பேற்ற அணியாக இருக்கும். இங்கு குறிப்பை அப்படி இயல்பாக ஏற்றவில்லை. இங்கு ராமனுடைய ஒளி மீதியாக இருந்தது என்று உயர்வு பட சொல்லுகிறார். இதை உயர்வு நவிர்ச்சி என்ற அணியில் சேர்க்கலாமே தவிர தற்குறிப்பேற்ற அணியில் சேர்ப்பதற்கு இடமில்லை. சரி ஐயா, இதுல எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கு, அது நம்ம அடுத்த தடவை இந்த தற்குறிப்பு ஏற்றணி வரும்போது நான் கேட்கறேன் ஐயா. அது முதல் 4 அடி, முதல் 2 அடிகளில் அந்த வெய்யோன் ஒளி என்பதிலிருந்து இளையானோடு போனான் என்பது வரைக்கும், அந்த விரிசோதியின் மறைய என்ற அந்த இடத்தில், குறிப்பாக அந்த இடத்தில் அது ஒரு உயர்வு நவிர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். பிற்பகுதியில் மையோ மரகதமோ என்று சொல்லக்கூடிய இடத்தில் உருவகம் அமைந்திருக்கிறது. அவர் ராமனை தோற்றத்தையே உருவகப்படுத்துகிறார். அது மையோ மரகதமோ என்று உருவமாக சொல்வது மட்டுமல்லாமல் ஐய வினாவாகவும் இடையில் அந்த ஓகாரத்தை பயன்படுத்துகிறார். ஆக அதை ஐய அணி என்று சொல்வார்கள். ஒன்றை பார்த்து இதுவா அதுவா என்று ஐயத்துடன் வினவுவது ஐய அணி. அங்கு வருவது மயிலா மாதா என்று கேட்கும்போது அது ஐய அணியின் பால் படும். அதே போல ஓமானங்களை வரிசையாக அடுக்கி உருவகங்களாக அடுக்கி ஐய தொனியில் அதை அமைத்திருப்பதால் இதை ஐய அணி என்ற ஒரு பிரிவில் இணைத்து சொல்லலாம். உருவகத்தை அங்கமாக கொண்ட ஐய அணி என்று சொல்ல வேண்டும். ஆக இரண்டு மூன்று அணிகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. சரி ஐயா, நன்றி. இந்த பாடலையே கொஞ்சம் வேறு விதமாக பொருள் பார்ப்பதற்கும் இடம்பெறுகிறது. இப்போது ஐயோ என்பதை அதிசய குறிப்பு தோன்ற நாம் முதலில் பொருள் பார்த்தோம். ஐயோ என்பது அதிசயத்தை உணர்த்தும் விதமாக வந்திருக்கிறது. என்ன சொல்வது என்று தெரியாத அதிசய நிலையில் கம்பர் அந்த வார்த்தையை பிரயோகித்திருப்பதாக நாம் பார்த்தோம். அது ஐயோ என்பதை இங்கு சேர்த்து பொருள் பார்க்கும்போது அந்த பொருள் வருகிறது. அந்த மழை முகில் என்பதற்கு எல்லாம் பின்னாடி சேர்க்கும்போது அதிசய குறிப்போடு வந்திருப்பதாக பொருளாகிறது. ஆனால் ஐயோ என்பதை இளையானோடும் போனான் என்பதற்கு பிறகு கொண்டு போய் சேர்த்தான். இங்கிருந்து அதை அங்கு கொண்டு சேர்த்து பொருள் பார்க்கும்போது, கொண்டு கூட்டி பொருள் பார்க்கும்போது, இளையானோடும் போனான் ஐயோ, அவ்வாறு அங்கு அரண்மனையில் இருந்தவன் இப்போது இந்த காட்டுக்குள் தம்பியோடும் தாரத்தோடும் நடந்து போகிறானே ஐயோ என்று சொல்லும்போது அது இரக்க குறிப்புடைய சொல்லாக ஆகிவிடுகிறது. கம்பர் அங்கு இரக்க குறிப்போடு அதை சொல்லுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவன் போகிறானே, இப்படி போகிறானே, கல்லும் கல்லும் முள்ளும் நிறைந்த கடின பாதையில் நடந்து போகிறானே ஐயோ. ஐயோ என்பதை அங்கு கொண்டு சேர்த்தால், போனான் என்பதற்கு பிறகு போய் சேர்த்தால் அது இரக்க குறிப்புடையதாக மாறிவிடுகிறது. இங்கு சேர்த்தால், இந்த மையோ மரகதமோ என்று வரக்கூடிய இந்த இடத்தில் சேர்த்தால், இந்த இடத்திலேயே அது எங்கு இருக்கிறதோ அந்த இடத்திலேயே வைத்து பார்த்தால் அது அதிசய குறிப்புடையதாக இருக்கிறது. ஆக நாம் சேர்க்கும் இடத்தை பொறுத்து பொருள் மாறுபட்டு விடுகிறது. அப்படி அப்படி ஒரு மாறுபாடான பொருள் தருகிறது ஐயோ என்பது. அது மாத்திரமல்ல, வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய என்பதற்கு ராமனுடைய மேனி பொழிவில் சூரியனுடைய ஒளி பொழிவு குன்றிவிட்டது என்று முதலில் நாம் பொருள் சொன்னோம். அப்படி பொருள் எடுக்காமல் இன்னொரு விதமாகவும் பொருள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சீதை உடன் நடந்து வருகிறாள். சீதை வெயிலில் நடந்து அறியாதவள். ராமன் இலக்குவன் போன்றவர்கள் கூட அவர்கள் ஆண்கள் என்பதனால், இளவரசர்கள் என்பதனால் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட அரண்மனையை விட்டு வெளியே வந்து ஊர் மக்களை சந்திக்க போயிருப்பார்கள். காட்டிற்குள் வேட்டையாடுதல் போன்ற நிமித்தமாக காட்டிற்குள் எல்லாம் ஏற்கனவே அவர்கள் பயணித்திருப்பார்கள். அவர்கள் வெயிலில் நடந்து காட்டு பாதைகளில் பயணித்து அவர்களுக்கு பழக்கம் இருக்கும். அவர்கள் ராஜகுமாரர்கள், வேட்டையாடுவது, மக்களை போய் பார்ப்பது, இன்னும் இதர காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஆங்காங்கே பயணிப்பது என்றெல்லாம் அவர்கள் வெயிலில் கரடுமுரடான பாதைகளில் ஏற்கனவே நடந்திருப்பார்கள். ஆனால் சீதை வெயிலில் நடந்திருப்பதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அவள் அரண்மனையிலேயே செல்லமாக வளர்க்கப்பட்டிருப்பாள். உப்பரிகைகளிலேயே உலவியிருப்பாள். அவளுடைய பாதம் மண்ணிலேயே பட்டிருக்காது. அப்படிப்பட்ட செல்வ சிறப்புடன் அவள் வாழ்ந்து வந்திருப்பாள். அவள் இப்போது வெயிலில் நடக்கிறாள். கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் கால் பதித்து போகிறாள். எனவே அவள் வெயிலில் நடக்கிறாள் என்பதனால் அவள் மீது வெயில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வெயில் எந்த பக்கம் இருந்து வருகிறதோ அந்த பக்கம் சீதைக்கு முன்பாக ராமன் அவள் மீது வெயில் படாமல் முன்பு நடந்து போயிருப்பான். அவனுக்கு அந்த பக்கம் வெயில் படாத விதமாக சீதை போயிருப்பாள். எனவே சீதையின் மீது வெயில் படாமல் ராமனுடைய உருவம் மறைத்து விட்டது என்பதை சொல்வதாக இந்த அடிக்கு பொருள் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய, சூரியனுடைய அந்த ஒளியானது ராமனுடைய மேனியின் நிழலில் மறைந்துவிட அந்த நிழலில் பொய்யோ எனும் இடையாளோடும், அந்த நிழலில் சீதை, அந்த பொய்யோ எனும் இடையுடைய அந்த சீதை வர, அதற்கு பிறகு இளையானாகிய இலக்குவன் வர ராமன் போனான் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சீதையின் மீது வெயில் படாதபடி தன்னுடைய நிழலில் அந்த வெயில் சீதை மேல் படாதபடி மறைந்துவிட ராமனுடைய தேக நிழலில் அந்த சீதை உடன் நடந்து வர, அதற்கு அப்பால் இலக்குவன் நடந்து வர ராமன் பயணித்தான் என்றும் பொருள் எடுப்பதற்கு இடம் இருக்கிறது. அங்கு அப்படி பொருள் எடுக்கும் போது சீதை மீது வெயில் படாமல் ராமன் அவளை கூட்டி சென்றான் என்று நமக்கு தெரிகிறது. அப்படி பொருள் பார்க்கும்போது அதுவும் பொருத்தமான ஒரு பொருள் தான். அப்படியும் உரை சொல்லலாம், தவறில்லை. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய, தன் மேனியின் நிழலில் அந்த சூரிய ஒளி அந்த வெயில் மறைந்து போய்விட, பொய்யோ இனி இடையாளோடும், அந்த நிழலில் அந்த சீதையை சீதையோ நடந்து வர அவளோடும் இளையானோடும் போனான். அதற்கு அப்பால் இலக்குவன் நடந்து வர இப்படியாக ராமன் போனான் என்று சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம் ஐயா, நீங்க விளக்கம் சொன்ன உடனே பார்த்தா இப்ப இப்படியும் எடுத்துக்கிறது ஆமாம். இயல்பாதான் கரெக்ட் அமையுது. அருமையான அழகான விளக்கம் ஐயா, மூன்றும் வெவ்வேறு விதமான விளக்கம், இந்த கவிதை மூன்றுமே வெவ்வேறு விதமாக என்ன அழகான சொன்னீர்கள்? இந்த விளக்கம். இப்பதான் கேக்கு. இன்றைக்கு இணைய இணைப்பு என்ன என்று தெரியவில்லை, அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆமாம் ஐயா, ஒரு இன்னும் ஒரு பாடல் பார்த்துட்டு முடிச்சுக்கலாமா ஐயா? பிரகாஷ் அவர் பார்க்கலாம் பார்க்கலாம். கிளம்பிட்டாரு இன்னைக்கு. இந்த பாடல்லையே இன்னும் இந்த பாடலை மிக விரிவாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தார்கள். இதிலேயே அவர்கள் நயமெல்லாம் சொல்லுவார்கள், உதாரணம் காட்டி நயமெல்லாம் சொல்லுவார்கள். கீவா ஜெகநாதன் போன்றவர்கள் எல்லாம் இந்த பாடலை மிக சிறப்பாக விரிவுபட, இந்த ஒரு பாடலுக்கே 1 மணி நேரம் விளக்கம் சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதில் ஒன்று என்ன சொல்லுவார்கள் என்றால், கம்பர் இந்த இடத்தில் ராமனுடைய அழகை முழுமையாக வர்ணித்து முடித்து விடலாம் என்று முயன்றிருக்கிறார், ஆனால் தோற்று ஐயோ என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி பாடலை முடித்து விடுகிறார் என்று சொல்லிவிட்டு ஓமானம் அதற்கு நல்ல ஓமையான ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். கிராமப்புறங்களில் வீடுகளில் தின்பண்டங்கள் செய்வார்கள், பலகார பட்சணங்கள் செய்வார்கள். அதை சிறுவர்கள் கை கெட்டும் இடத்தில் வைத்தால் போய் எடுத்து அடிக்கடி எடுத்து அதிகமாக உண்டு விடுவார்கள், அதனால் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் என்பதற்காக அவர்கள் அடிக்கடி அதிகமாக உண்டு விடக்கூடாது, அடிக்கடி உண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை அந்த சிறுவர்களுடைய கைக்கு தெரியாத கைக்கு எட்டாத உயரமான இடத்தில் வைத்து விடார்கள், வைத்து விடுவார்கள். பரண் மீது அல்லது அலமாரி மீது உயரமாக வைத்து விடுவார்கள். ஆனால் சிறுவர்கள் விட்டு விடுவார்களா என்றால் விட மாட்டார்கள். அந்த வீட்டில் உள்ள சிறுவன் என்ன செய்வான் என்றால், வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த உயரமான இடத்தில் பாத்திரத்தில் வைக்கப்பட்ட அந்த பலகாரத்தை எடுப்பதற்காக என்ன செய்வான் என்றால், அங்கு வீட்டில் ஏதாவது நாற்காலி கிடந்தால் கொண்டு வந்து அந்த பரண் முன்பாக போட்டு அதன் மீது ஏறி எட்டி எடுக்க முயற்சி செய்வான். நாற்காலியில் ஏறி எட்டினாலும் இவனுக்கு எட்டாது. அதன் பிறகு என்ன செய்வான் என்றால், நாற்காலி மீது அங்கே ஏதாவது முக்காலி கிடந்தால் அந்த முக்காலியை தூக்கி அந்த நாற்காலி மீது வைத்து கொண்டு அதன் மீது பிறகு ஏறுவான். அதுவும் எட்டாவிட்டால் அதன் பிறகு அதன் மீது இன்னும் ஏதாவது பாத்திரத்தையோ அல்லது மணைப்பலகையோ போட்டு ஒன்று மீது ஒன்றாக அடுக்கி அந்த உயரத்தை உயர்த்தி அதன் மீது நின்று கொண்டு எட்டி எடுக்க முயற்சி செய்வான். இப்படி நாற்காலி முக்காலி எல்லாம் கிடைக்காவிட்டால் அங்கு வீட்டில் உள்ள அந்த பாத்திரங்களிலேயே ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி அவ்வாறு எடுக்க முயலக்கூடிய சிறுவர்களும் உண்டு. இப்படி எடுக்க முயலக்கூடிய ஒரு சிறுவன் இவ்வாறு ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி அடுக்கி எட்டி எடுக்க முயலும் போது திடீரென்று அடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் டக்கு டக்கு என்று கீழே சரிந்து விட அந்த கையில் அந்த பலகாரமும் கிடைக்காமல் ஐயோ என்று அந்த சிறுவன் விழுவார். பலகாரமும் கிடைக்கவில்லை, இவன் அடுக்கி வைத்த பொருள் இவனுக்கு அந்த உயரத்திற்கு எட்டுவதற்கு உதவவும் இல்லை, ஐயோ என்று அலறிக்கொண்டு விழுவது போல வரிசையாக அடுக்குகிறார் ஓமானங்களை. மையோ என்று முதலில் ஒரு அடுக்கை வைத்து ராமனுடைய அழகை ஓமைத்து விடலாம், ஓமானம் காட்டி வர்ணித்து விடலாம் என்று கம்பர் முயல்கிறார். முதலில் ஒரு உயரத்தை ஒரு அடுக்கை வைக்கிறார், மையோ என்று அடுக்குகிறார். எட்டவில்லை, ராமனுடைய அழகை எட்டி பிடிக்க முடியவில்லை கம்பரார். அடுத்து மரகதத்தை அதன் மீது வைக்கிறார், சொல்லி பார்க்கிறார், ராமனுடைய அழகை எட்டி பிடித்து விடலாம், வர்ணித்து முடித்து விடலாம் என்று முயல்கிறார், முடியவில்லை. அடுத்து கடல் என்று இன்னொரு ஓமானத்தை மேலே வைக்கிறார், ராமனுடைய அழகை எட்டி பிடித்து விடலாம், வர்ணித்து முடித்து விடலாம் என்று பார்க்கிறார், முடியவில்லை. அடித்து முகில் என்ற ஒன்றை அடுக்குகிறார், எட்டி பிடித்து விடலாம் என்று அப்படியே உந்தி மேலே தொட முயல்கிறார். இந்த ஓமானங்கள் எல்லாம் அர்த்தமற்று போகின்றன, சடசட என்று எல்லாம் கலைந்து விடுகின்றன, எந்த ஓமானம் ஒத்து வராது என்று எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஐயோ என்னால் அவனை வர்ணிக்க முடியவில்லையே, அவன் அழகை எட்டி பிடிக்க முடியவில்லையே என்று சொல்லி, இது எனக்கு எட்டாது, ராமனுடைய அழகை வர்ணிப்பது என்பது என்னால் முடியாது, இவன் ஒரு அழியாத அழகுடையவன் என்று சொல்லி பாடலை முடித்து விடுகிறார். ஐயோ எனக்கு பலகாரம் கிடைக்காது என்று சிறுவன் சொல்லி முடித்து விடுவது போல கம்பர் முடித்து விடுகிறார். இவ்வாறாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று கீவா ஜெகநாதன் போன்றவர்கள் இதை இவ்வாறெல்லாம் விளக்கி சொல்லுவார்கள். அப்படி அமைந்திருக்கிறது இந்த பாடல். ஐயா, இதுல கடைசி வரியில ஐயோ இவன் வடிவென்பதோர் ஆமாம், அழியாதன்னு சொல்ல, அழியா அழகுடையான்னு சொல்லியிருக்காரு. இது வந்து வர்ணிக்க முடியாத அழகுடையான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அழியா அழகுடையான்னு சொல்லியிருக்காரு. அதுதான் முதலில் சொன்னேன் அல்லவா, அழியாத அழகு, எப்போதும் மறையாத அழகு, எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அழகு. அதனால் தான் அவ்வாறு சொல்கிறார். இல்ல இல்ல அதாவது வனத்திற்கு வந்த இந்த தருணத்தில் கூட அவன் அழகு உடையவனாகத்தான் இருக்கிறான். ராஜ அலங்காரங்கள் இல்லை, ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாகி இருக்கிறான். ராஜ அலங்காரங்கள் இல்லை, மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாகி இருக்கிறான். ஆனால் அப்போதும் அவன் அதை குறித்த வருத்தமற்றவனாக எப்போதும் இயல்பாக அவனுடைய அழகு எப்படி இருக்குமோ அது மாறாததாக அவன் இருந்தான் என்பதை குறிப்பதற்காகத்தான் அழியா அழகுடையான் என்று சொல்லுகிறான். சரிங்க. ஏன் அடுத்த பாடல் பார்க்கலாம்யா. அடுத்த பாடல். இவ்வாறாக ராமன் பயணித்து போகிறான். போகும்போது வழியில் உள்ள இயற்கை காட்சிகள், அழகு மிகுந்த அந்த தோற்றங்கள், இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே ராமனும் சீதையும் போனார்கள் என்று கம்பர் காட்டுகிறார். அவர்கள் வனத்திற்குள் பிரவேசித்ததைப் பற்றி, வன வாழ்க்கை தங்களுக்கு அமைந்ததைப் பற்றி துளியும் கவலையற்றவர்களாக ஏதோ சுற்றுலா பயணம் மேற்கொண்டு இருப்பது போல கருதி கொண்டு அந்த அழகுகளை எல்லாம் ரசித்து கொண்டே போவதாக கம்பர் காட்டுகிறார். அவ்வாறாக அவர்கள் பயணித்து கங்கை கரையை அடைகிறார்கள். கங்கையின் தென்புறத்தை அடைகிறார்கள். அங்கு அவர்கள் போய் சேர்ந்த அந்த இடத்தில் முனிவர்கள் பலர் வசிக்கிறார்கள். இவர்களை பார்த்தவுடன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி உடையவர்களாக இவர்களை வரவேற்கிறார்கள் அந்த முனிவர்கள். அந்த முனிவர்களில் பலருக்கு ராமன் ஒரு அவதார புருஷன் என்பது தெரியும். எனவே ஒரு ராஜகுமாரனை சந்திப்பது என்ற அளவில் இல்லாமல் தாங்கள் யாரை குறித்து தவம் செய்கிறார்களோ அந்த கடவுளே தங்களுக்கு எதிரில் வந்து விட்டது போன்ற மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்கிறார்கள். எங்கள் செல்கதி வந்ததென்றே முற அங்கன் நாயகர் காணவன் தண்மினார் என்று கம்பர் பாடுகிறார். நாங்கள் யாரை போய் அடைய வேண்டும் என்று தவம் செய்கிறோமோ அவனே எங்களுக்கு முன்னாக வந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கொண்டு ராமனை வரவேற்று அவனுக்கு உபசாரங்கள் எல்லாம் செய்கிறார்கள். அவனை பார்த்தவுடன் அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அவனிடத்து மிகவும் இனிமையான வார்த்தைகள் பேசி வரவேற்கிறார்கள். மிக்க அன்பை அவனிடத்து அவர்கள் பொழிகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் ராமனை உபசரிப்பதை இந்த பாடலில் கம்பர் காட்டுகிறார். பொழியும் கண்ணில் புதுப்புனல் ஆட்டினார், மொழியும் இன்சொலின் மொய்மலர் சூட்டினர். பொழியும் கண்ணில் புதுப்புனல் ஆட்டினர், மொழியும் இன்சொலின் மொய்மலர் சூட்டினர். அழிவில் அன்பனும் ஆரமிது ஊட்டினர், வழியில் வந்த வருத்தத்தை வீட்டினர். பொழியும் கண்ணில் புதுப்புனல் ஆட்டினர். பொதுவாக விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றால் முதலில் அவருக்கு விருந்திடும் முன்பு அவர் நீராடிவிட்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்வோம். இது இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. வெளியூர்களில் இருந்து பயணித்து வெகு தூரம் பயணித்து நம்மை வந்து சேர்கின்ற அந்த விருந்தினருக்கு முதலில் அவர் நீராடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வோம். இங்கு ராமன் அடுத்து கங்கையில் நீராடினான் என்ற செய்தி பின்னால் வருகிறது. முனிவர்கள் முதலியவர்கள் ராமனுக்கு விருந்து படைப்பதற்கு முன்பாக ராமன் கங்கையில் நீராடிவிட்டு அதன் பிறகு முனிவர்கள் கொடுத்த அந்த விருந்து உணவை பருகினான் என்று கம்பர் பின்னாடி சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவன் கங்கையில் நீராடும் முன்பாக இந்த முனிவர்கள் மற்ற உபசாரங்கள்லாம் செய்யும் முன்பாக அவருடைய அந்த பரவச உணர்ச்சியிலேயே அவருடைய அந்த உணர்வு நிலையிலேயே இவையெல்லாம் நடந்து விட்டன என்று காட்டுகிறார். அவன் கங்கையில் நீராடும் முன்பாகவே இந்த முனிவர்களுடைய ஆனந்த கண்ணீரில் நீராடினானா. பொழியும் கண்ணில் புதுப்புனல் ஆட்டினர். அவனை கங்கையில் நீராடிவிட்டு வருவார் என்று அவனை அனுப்பி வைப்பதற்கு முன்பாகவே தங்களுடைய ஆனந்த கண்ணீரால் அவனை பார்த்த அந்த பரவச உணர்ச்சியால் கண்களிலிருந்து தானாக வழிந்த அந்த கண்ணீரில் அவனை ஆட்டினார்கள், நீராட்டினார்களாம் அந்த முனிவர்கள். பொழியும் கண்ணில் புதுப்புனல் ஆட்டினர். தங்கள் கண்களில் இருந்து பொழிகின்ற அந்த புதுப்புனல், புதிய கண்ணீர், கண்ணீராகிய அந்த புதுப்புனலில் ராமனை நீராட்டினர். மொழியும் இன்சொல்லின் மொய்மலர் சூட்டினர். அப்படி நீராடிவிட்டு வந்த பிறகு அவர்களுக்கு மற்ற உபசாரங்கள் நாம் செய்வோம். அவர்கள் அணிவதற்கான தகுந்த ஆடைகள் எல்லாம் கொடுப்போம். மிகவும் மரியாதைக்குரியவராக இருந்தால் அவர் பாதம் தொட்டு வணங்குவோம், அம்மலரிட்டு துதிப்போம், இதையெல்லாம் செய்வோம் நாம். இவர்கள் பார்த்த உடனேயே அதை செய்கிறார்கள். அவன் இன்னும் நீராடவில்லை, கங்கைக்கு போகவில்லை, நீராடி விட்டு வரவில்லை. அதற்கு முன்பாகவே தங்களுடைய ஆனந்த கண்ணீரால் அவனை நீராட்டுகிறார்கள். அதற்கு முன்பாகவே தங்களுடைய இன்சொற்களாகிய மலர்களை அவனுக்கு சூட்டுகிறார்கள். அவனை அந்த மலர்களால் அலங்கரிக்கிறார்கள். மொழியும் இன்சொல்லின் மொய் மலர் சூட்டினர். இன்சொல்லாகிய மிகுதியான மலர்களை அவன் மீது சூட்டினர். இவ்வாறு செய்த பிறகு உணவு செய்ய சொல்லுவோம் அவர்களை. உணவு உணவு உண்ண செய்வோம், விருந்து படைப்போம். இந்த முனிவர்கள் விருந்து படைக்கிறார்கள், பின்னாடி உண்மையான விருந்தை படிக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே அன்பினும் ஆறு அமுதை ஊட்டுகிறார்கள். அன்பு, தங்கள் அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பாகிய அமிர்தத்தை அவன் பருகும்படி செய்கிறார்கள். எல்லாம் அவ உருவகமாக வருகிறது. இன்சொல்லாகிய மலர்களை அவன் மீது தூவுகிறார்கள், அவனுக்கு சூட்டுகிறார்கள். அன்பினும் அமிர்தத்தை அவனுக்கு ஊட்டுகிறார்கள். இப்படி உருவகமாக சொல்லுகிறார். அன்பு காட்டுகிறார்கள், இனிய வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பதை உருவகமாக சொல்லுகிறார். இனிய வார்த்தைகளாகிய மலர்களை சூட்டினார்கள், அன்பினும் ஆர் அமிர்தத்தை ஊட்டினார்கள் என்று உருவகமாக சொல்லுகிறார். இவ்வாறெல்லாம் செய்து வழியில் வந்த வருத்தத்தை வீட்டினர். இவ்வளவு தூரம் நடந்து வந்த அந்த பயண களைப்பை போக்கினார்களாம் அந்த முனிவர்கள். இன்னும் பயண களைப்பை போக்குவதற்குரிய உணவு படைத்தல் போன்றவற்றை செய்யவில்லை. வெறும் அன்பாக உபசரிக்கிற அன்பான வார்த்தைகள் சொல்லி வரவேற்கிறார்கள். அவனை பார்த்த மகிழ்ச்சியில் கண்ணீர் சிந்துகிறார்கள், ஆனந்த கண்ணீர் சிந்துகிறார்கள். அதைதான் செய்கிறார்கள். ஆனால் அதுவே அவர்கள் காட்டக்கூடிய அந்த அன்பே இவர்களுடைய களைப்பெல்லாம் போக்கிவிட்டது என்று சொல்லுகிறார். வழியில் வந்த வருத்தத்தை வீட்டினர். வீட்டுதல் என்றால் போக்குதல், நீக்குதல் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. வருத்தத்தை நீக்கினார்கள் இந்த முனிவர்கள் எல்லோரும். ராம இலக்குவ சீதை ஆகிய மூன்று பேரின் வருத்தத்தை போக்கினார்கள். தங்களுடைய அன்பான வார்த்தைகளாலும் தங்களுடைய பரவசமான அந்த உணர்வு வெளிப்பாட்டினாலும் அவர்களுடைய வருத்தத்தை இவர்கள் போக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். பொழியும் கண்ணில் புதுப்புனல் ஆட்டினர். ஆட்டுதல் என்றால் நீராட்டுதல் என்ற பொருள். நீராட்டினர், தங்கள் கண்ணீரால் நீராட்டினார்கள். மொழியும் இன்சொல்லின் மொய் மலர் சூட்டினார். சொல்லக்கூடிய இனிய வார்த்தைகளாகிய மொய் மலர், மொய் மலர், மொய் மொய்க்கின்ற மலர், மிகுதியான மலர்களை சூட்டினார்கள். அழிவில் அன்பனும் ஆரமிது ஊட்டினர். அன்பாகிய அமிர்தத்தை உண்ணும்படியாக செய்கிறார். அன்பு காட்டுகிறார்கள், அதுதான் அதனுடைய கருத்து. அதுதான் ராமனுக்கு அவர்கள் அன்பு காட்டினார்கள் என்பதை அன்பினும் ஆரமிர்து ஊட்டினர் என்று சொல்லுகிறார். ஆர் அமிர்து என்றால் நிறைவான அமிர்தம் என்று பெயர். ஆர் அமிர்து, நிறைவான அமிர்து. இவ்வாறெல்லாம் செய்து வழியில் வந்த வருத்தத்தை வீட்டினர். அவர்கள் வழி நடந்து வந்த அந்த களைப்பை போக்கினார்கள் என்று சொல்லி பாட்டை முடிக்கிறார். இதில் ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அழிவில் எதை குறிக்கிறீங்க? அழிவில் ஆ, அழிவு இல் அது என்று பிரிக்க வேண்டும். அழிவு கூட்டல் இல், அழிவில்லாத அன்பு. சரி ஐயா. ஐயா, அதே போல் மொய் மலர் வந்து வண்டுகள் மொய்க்கின்ற மலர் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்படியும் பொருள் எடுக்கலாம், மொய் மலர் அப்படியும் பொருள் எடுக்கலாம். மொய்த்தல் மொய் மொய் மொய் மலர் என்பதே மிகுதியான மலர் என்றும் பொருள் எடுக்கலாம். மொய் மலர் வண்டுகள் மொய்க்கின்ற, ஆனால் அதில் என்னவென்றால் வண்டுகள் மொய்க்கின்ற மலர் என்று பொருள் படுத்த வேண்டும் என்றால் அதில் இடையில் அந்த இம் வராது, அது வினைத்தொகையாக வரும். மொய் கிடைக்கும். மலர் அவ்வளவுதான் வரும், வினைத்தொகையாக வரும். வினைத்தொகையாக வரும்போது இடையில் அந்த இம் என்ற அந்த ஒற்று வராது. இங்கு இடையில் இம் என்ற ஒற்று வந்திருப்பதனால் மொய் மலர், மிகுதியான மலர் என்ற பொருளில்தான் நாம் பொருள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆர் அமிர்துன்றது அரிய அமிர்து அமிர்துன்றவங்க. ஆமாம், அப்படியும் பொருள் எடுக்கலாம். அரிய அமிர்து என்றும் பொருள் எடுக்கலாம். நிறைவான அமிர்து, நல்ல நிறைந்த அமுது என்றும் பொருள் எடுக்கலாம். எந்த குறையும் இல்லாத நிறைவான அமிர்து என்றும் பொருள் எடுக்கலாம். நல்ல மிகவும் அழகான பாடல். இதில் ஒரு சிறப்பு, இந்த பாட்டுக்குரிய சிறப்பு, ஒவ்வொரு அடியிலும் இறுதியில் இயைபுத்தொடை அமைந்திருக்கிறது. பொதுவாக செய்யுள்களில் முதலில் மட்டும்தான் அந்த எதுகை அமையும். இப்போ பொழியும் மொழியும் பொழி மொழி அழி வழி, இப்படி ஆரம்பத்தில் தான் எதுகை அடுக்கி வரும். இந்த இயைபுத்தொடை அமைய பாடல்கள் பாடக்கூடிய வழக்கம், பின்னாடி அந்த கீர்த்தனை என்ற அந்த ஒரு பாட்டு வகை வந்த பிறகுதான் அதிகமானது கீர்த்தனைகள். இப்போது நாம் பாடுகிறார்கள் அல்லவா, பல்லவி சரணம் என்றெல்லாம் பாடுகிறார்கள் அல்லவா, பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அமைப்பு, இது மிகவும் பிற்காலத்தில் வந்த அமைப்பு. இந்த கீர்த்தனை வடிவம் திரைப்பட பாடல்களும் இந்த அமைப்பில் தான் இருக்கின்றன, பல்லவி சரணம் என்ற அமைப்பில் தான். இந்த அமைப்பில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எதுகை மோனை அந்த பாடல்களில் இருக்கும், ஆனால் அதைவிட மிக முக்கியமாக ஏய்வுத்தொடை பின்னாடி இருக்கும். ஏய்வுத்தொடை அது திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மற்ற கீர்த்தனைகளாக இருந்தாலும் சரி, கர்நாடக சங்கீத அடிப்படையில் பாடக்கூடிய மற்ற கீர்த்தனைகளாக இருந்தாலும் சரி, அந்த கடைசியில் ஒவ்வொரு அடியிலும் கடைசியில் அந்த ஏய்வுத்தொடை அமைய அந்த பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் செய்யுள்களில் அந்த அமைப்பை நாம் பார்ப்பது அரிது. அரிதாக இந்த பாடலில் அந்த ஏவுத்தொடை அமைந்திருக்கிறது. ஆட்டினர் சூட்டினர் ஊட்டினர் வீட்டினர் என்று அமைந்திருக்கிறது. இது ஒரு பிற்கால வழக்கம்தான் ஏவுத்தொடை அமைய பாடுவது. குற்றால குறவஞ்சியிலெல்லாம் அந்த ஏவுத்தொடை அதிகமாக இடம்பெற்ற பாடல்கள் இருக்கின்றன. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், அந்த கொஞ்சும் கெஞ்சும் இப்படியெல்லாம் அமைத்திருப்பார் அவர். அப்படிப்பட்ட பாடல்கள் குற்றால குறவஞ்சியில் பார்க்கிறோம். இப்படி ஏவுத்தொடை அமைய பாடல்கள் பாடக்கூடிய அந்த வழக்கம் பிற்காலத்தில் வந்த வழக்கம். அரிதாக அதற்கு முந்திய சில பாடல்களில் அந்த ஏவுத்தொடை இருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு ஒரு உதாரணமாக இந்த கம்பருடைய இந்த பாடலை காட்டலாம். ஐயா, ஐயா புனல்ன்றதுக்கு என்னென்னலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம் ஐயா? புனல்னா நீர் தான், அதுதான், அது ஒரே பொருள் தான். ஆனால் இப்போது புனல் என்பதை அந்த நீர் இல்லை, பொதுவாக திரவங்களை, எந்த திரவங்களையும் ஒரு குறுகிய வாயுடைய குவளையில் ஊற்றும் போது ஒரு கருவியை பயன்படுத்துகிறார்கள் அல்லவா, அதை குறிப்பதற்கு புனல் என்ற ஒரு சொல் வழக்கத்தில் இருக்கிறது. அது அந்த சொல் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. அந்த கருவியை குறிப்பதற்கு புனல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது ஆங்கிலத்திலிருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. ஆங்கிலத்துல அப்படியா? பனல்னு இருக்கு ஐயா. ஓ, இருக்கலாம் இருக்கலாம், அதான் அது அதை சொல்லுகிறார்கள், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது பழைய இலக்கியங்களில் எல்லாம் இல்லை, ஒருவேளை ஆங்கிலத்தையே இப்போது அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியாகத்தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா தமிழ்ல புனல் என்றாலே தண்ணீர், தண்ணீர், நீர் தான், நீர் தான். ஆமாம், புனல் அனல் என்றால் நெருப்பு, புனல் என்றால் நீர். அனல் மின்சாரம், புனல் மின்சாரம் என்றெல்லாம் இப்போது கூட அதை சொல்லுகிறார்கள் அல்லவா. நெருப்பில் இருந்து மின்சாரம் எடுப்பதை அனல் மின்சாரம் என்றும், நீரில் இருந்து மின்சாரம் எடுப்பதை புனல் மின்சாரம் என்றும் எல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. அது புனல் இப்போதும் வழக்கத்தில் உள்ள சொல் தான். சரி ஐயா, சிறப்பு ஐயா. நேரம் முடிவடைந்து விட்டது ஐயா. இந்த ஆ, பாட்டு முடிந்து முடிவடைந்து. விட்டது. ஆ, பாடி ஒரு முறை பாடிவிடும். ஒரு நிமிஷம், அதை சந்தமாகவே பாட முயற்சி செய்யுங்கள்.